வேதாந்தாச்சாரியோமே சன்னிதாம் பதாரதி. அப்போ திருக்குறம்பராவே நம போன அதிகரணம் சர்வாபேட்சாதிகரணம் சர்வாபேட்சாதிகரணம். இந்த அதிகரணத்துல அது கிரகஸ்தாவுக்கு அதி உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டுண்டு கிரகஸ்தனுக்கு ஆதாரம் இல்லை உண்டா அதி கர்மாக்கள் தரணமாக வேண்டாமான்னு கேட்டுண்டு சன்னியாசிகளுக்கு கிடையாது. அதனால கிரகஸ்தாக வேண்டாமே அப்படின்னு ஆட்சேபிச்சு அதற்கு சமாதானம்லாம் சொல்லி அப்பேடு கடவுள்லாம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சார். இப்ப அந்த இடம் இன்னொன்று ஒண்ணு இருக்கு. சில வாக்கியங்கள் என்ன பண்றதுக்குனாக்கா நம்பிக்கையை நோக்கிக்கிறவனுக்கு சமதவாதிகள் முக்கியம். சமதவாதிகள் அர்த்தம் அதாவது உள்ளேந்திரியம் வெளியேந்திரியம் அந்த இந்திரியம் அப்புறம் பாக்கியம் இவைகளெல்லாம் அடக்கணும். பாக்கியேந்திரியங்களை எல்லாம் அடக்கணும். அதே மாதிரி அந்தரந்திரியங்களையும் அடக்கணும். எல்லா இந்திரியங்களையும் அடக்கி அதன் பிறகு போகணும் பிரம்மத்தையே அனுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது யாருக்கு ஒருவனும் விவசாயம் பண்றார். அதாவது வெளி இந்திரியங்கள் உள்ளேந்திரியங்கள் அதெல்லாம் அடக்கணும்னு சொன்னாக்க இது யாருக்கு யாருக்கு அது யாருக்குன்னு இன்னொருத்தம் எரீஸ்வரர் வானப்பிரஸ்தர் இவ்வாறு கொண்டு வருமா அல்லது கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவனுக்கும் வருமா அப்படின்னு சந்தேகம். அது ஏன் அது வருது அப்படின்னாக்க கிரகஸ்தாசிரமனுக்கு அவன் யாராளிகள் எல்லாம் அனுப்பிக்கிறான் சன்னியாசிகளுக்கு அது கிடையாது. அவளோ இந்திரியங்களை அடைச்சி தபசு நாம் பண்ணணும். அதனால அவளுக்கு வேணா வரலாம் இவாளுக்கும் வருமா வராது அப்படின்னு ஆட்சேபிச்சுட்டு ஆரம்பிக்கிறார் இந்த அதிகாரத்தை. இதுக்கு சமதவாத்திரிகளும் அதனை பூர்வபக்ஷிகளே அனுப்பிக்கிறாய். ஒரு கர்மாவத்தை அனுப்பிக்கிறான்னு அந்த கர்மாவை எப்படி அனுப்பிக்கணும் யாகத்துக்கு அணையணும் அன்னைக்கே சொன்னோம் யாகம்னாக்க சாமானிய விஷயம் இல்லை. முதல்ல திரவியார்ஜனம் பண்ணணும். திரவியார்ஜனம் பண்றதுக்கு ஒவ்வொரு வீடா ஏறி ஏறி இறங்கணும். யாரு பந்திரமாவோ அடிச்சிருக்கான்னு கேட்டு வாங்கி வரணும். இது எத்தனை இந்திரியங்கள் வேலை செய்யறது காலு கை வாக்கு கண்ணு காது எல்லாம் வேலை செய்யும். அனைத்து இந்திரியங்களையும் வேலைத்தான் போறாங்க சரியா. அதன் பிறகு சுவாமி நீங்கெல்லாம் ரிசிக்குகளா இருக்கணும் இந்த யாகத்துக்கு நீங்கெல்லாம் ரிசிக்காருந்து உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். அவாவிட்டு எத்தனை காரியம் அதன் பிறகு யாகசாலனை நிர்மாணம் பண்ணணும். யாகசாலனை நிர்மாணம் பண்ணணும் அதுக்கு எவ்வளவு காரியங்கள் எத்தனை பேருக்கு ஓடணும். அப்புறம் யாகத்துக்கு வேண்டிய திரவியங்களும் சம்பாதிச்சு கொடுக்கணும். பணம் குடிச்சிருவா சில பேர் வஸ்துக்களா வாங்கி தருவா சில பேர் அதுவும் தர மாட்டார். அந்த சமயத்துல அதுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம வாங்கி வைக்கணும். எல்லாத்தையும் பொறுப்பா பார்த்துக்கணும். கிரகணியை அனுகூலையா வச்சுக்கணும். சுற்றுவட்டாரங்களும் அனுகூலமா இருக்கணும். எவ்வளவு இந்திரிய காரியங்கள் இவ்வளவு இந்திரிய காரியங்களை பண்ணி அதன் பிறகு யாகத்தை ஆரம்பிக்கலாம். யாகத்தை ஆரம்பிச்சுட்டாங்க நித்தியப்படி ரொம்ப ஜாகரூகமா இருக்கணும். சுவாமி யாகம் பண்ணணும்னா அஞ்சு நாள் பண்ணி ஆகணும். அஞ்சு நாள் குளிக்க கூடாது, பல் தேய்க்க கூடாது. முதல் நாள் பண்ணிருக்காங்க, அஞ்சு நாள் கல்யாணமே அப்படிதான் அந்த காலத்துல பண்ணுவாங்க. சோமயாகமா இருந்தா கல்யாணமும் பண்ணிக்கணும், சோமயாகம் அஞ்சு நாள், கல்யாணமும் அஞ்சு நாள். குளிக்க கூடாது, பல் தேய்க்க கூடாது, ஒரே வஸ்திரம் தான். அதனாலதான் இந்த காலத்துல நாம என்ன பண்றோம், வஸ்திரங்கள்லாம் அஞ்சு நாள் கல்யாணம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒத்தின்ற வேஷ்டிய இன்னைக்கு ராத்திரி நினைச்சு ஒத்திருப்பா, அடுத்த நாள் ஒத்திக்கணும். கல்யாணம் பண்ண அந்த கூற புறவையே அஞ்சு நாள் ஒத்திருக்கும். இந்த பத்ததி நினைச்சிக்கா தெரியுமா, இதெல்லாம் சோமயாகம் மாதிரிதான் இதை பண்ணணும். ஒரு நாள் காத்தால குளிச்சிருக்கோம், சாயங்காலம் முன் நிரம்பிக்கல, கைகால் நிரம்பிக்கல, அப்படின்னாலே நமக்கு கஷ்டமா இருக்கு. அஞ்சு நாளும் குளிக்காம இருக்கிறதுனாக்க உடம்பு எப்படி இருக்கும், அசுத்தமா இருக்கலாம், வேதம் எரிச்சல் இருக்கும். அது யாகசாலை, யாகசாலையில அக்னி குண்டம் எரியும், இதெல்லாம் எத்தனையோ கஷ்டமா இருக்கும். இதை பண்ண முடியும், இந்திரிய நிக்கிற பொருளே போயிடும். ஒரு யாகம்ன்றது சாமானும் இல்லை, இப்படி யாகத்தெல்லாம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி பண்றதை இந்திரிய நிக்கிறோம்ன்றது எப்படி வரும், இந்திரிய நிக்கிறவங்களே வராதே. இங்க என்ன சொல்றது, சாந்தோதாந்த உபரதா பிதிக்ஷு சமாஹிதோ பூத்வா ஆத்மன்யேர ஆத்மானம் பஷ்யேத் அப்படின்னு வாக்கியம். சாந்த உள்ளேந்திரியங்களை தான் அடக்கணும், தாந்த வெளியேந்திரியங்களை அடக்கணும். உள்ளேந்திரியங்களையும் வெளியேந்திரியங்களையும் அடக்கணும். உபரதாக காந்தகர்மாக்கள் இருந்து விடுபட்டு வரணும், காந்தகர்மாக்களை ஒப்பி வரணும். பலாபிசம் தெரியுதுன்னா அர்த்தம், காந்தகர்மாக்களை விட்டுட்டு நித்தியம் நித்தியகர்மா பகவத் சிவன் நாராயண தீர்த்தம் சங்கல்பிச்சுட்டு பெருமாள் பிரீத்தி கொள்வதும் பண்ணணும். இது அதனால உபரத்தான திதிக்ஷு பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். பொறுமைன்றது பொதுவா பிராமணனுக்கு பொறுமையே கிடையாது, பிராமணனுக்கு பொறுமையே கிடையாது. அதுவும் கிரகஸ்தனுக்கு திருக்குற பொறுமை இருக்காது. நித்தியப்படி நமக்கு என்ன இருக்கு, டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். பார்த்தாலும் என்னன்னாக்கா ராத்திரி பத்திரிகை கொஞ்சம் ஏதோ ஒரு உத்தரவு நமக்கு இருக்கு, நேரம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப எல்லா ஆசிரமத்துக்கும் அப்படிதான் இருக்கு, சன்னியாசாசிரமத்திலையும் ரெண்டாவது கூட வித்தியாசம். பொதுவா அந்த காலத்துல எப்படி இருந்தா பிரியாணவனுக்கு இருந்திருந்த அந்த இதெல்லாம் இருக்கு, என்ன சொல்லுவாது, இந்த நாணன் மாதிரி இருக்கும். அதை சமயத்து இந்த பேர் அவன் பாட்டுக்கு பிரியாணவன் அப்படி எழுந்துட்டு இருந்த அவருடைய நிம்மதியா இருந்தது. யாருக்கையோ போய் ஒரு ஆள் சொத்தம் தான் திருமாளிகள், அந்த திருமாளிகளை போய் பிக்ஷா எழுந்திருந்த அவன் கொடுக்குற அந்த பிரசாதம் அவன் சொல்லிடத்துல அரசுகளை தீர்த்தத்துல இவர் ஆராதனம் பண்ண திருத்துதாய், அந்த திருத்துதாயை கலந்து எட்டு காலம் அதை அம்சம் செய்யறதான் பிக்ஷா வைக்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே அவருக்கு வைக்கணும். எப்படிப்பட்ட சுகவாசி இந்த மகம், எப்பொழுதும் தேசியம் தேய்ச்ச மாதிரி எது சார்ந்த பௌமம் வச்சுதான் ஆவர்த்திகள் எவ்வளோ சந்திரமானவருடைய இது இருக்கிற கந்தங்கள், அந்த கந்தங்களை சேமிக்கிறதுனாலேயே எவ்வளவு என்ன அவருக்கு வந்து 36 தினம் சூத்திரத்தில் சன்னியாசாசனம் வாங்கிட்டார், 86 தினம் சூத்திரத்தில் அவருக்கு திருநாள் வந்திருக்கு, கிட்டத்தட்ட 51 சங்கல்பம். எப்பேற்பட்ட மகன், அவருக்கு எவ்வளவு ஆனந்தமா போயிருக்கோம், காவியர்களை தீர்த்தம் ஆடுறது, அனுஷ்டானம் பண்றது, ஆராதனம் பண்றது, காலட்சேபம் சாதிக்கிறது, ஏதோ பிரசாதத்தை வாங்கி வருது, அந்த பிக்ஷை அதை அம்சேகிறது, திருப்பி பாடம் சொல்றது, திருப்பத்தை பயணிச்சுக்கிறது, திருப்பி அவ்வளவுதான் ஆனந்தமான ஜீவனம். சோமதேசியின் கிரகஸ்தாசிரமத்திலே அப்படிதான் இருக்கிறது, கந்தங்கள் ஏதாவது கந்தங்கள் காட்சி அதனால அவளுக்கு இன்றைய ஆனால் நம்மள மாதிரி எப்படி முடியும்? நாம எத்தனை கஷ்டம் பண்றோம், எவ்வளவு காரியங்கள் லௌகிகமோ வைதிகமோ. ஒரு சிராதம் இந்த காலத்துல மாதிரி சாந்தம் பண்றோம். சாந்தம் பண்ற கர்த்தா கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் சாந்தம் பண்ணல. அப்படி சொல்லி விழுந்து பயம் எதுவும் நல்லபடியா முடியணும். சாந்தம் தலை நன்னா ஆகணும், சுவாமி நன்னா வரணும், சுவாமி நன்னா உதயணும். அவர் வாமிட் பண்ண வந்து வாங்கிட்டு கூடாது, சாந்தம் கட்டி போயிடும். பாத்தியாக கரெக்டா வரணும், எல்லாத்தையும் முடிச்சுனா இதை பண்ணணும். எத்தனை இருக்கு ஒரு சிராதம் பண்றதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கச்ச இந்த மாதிரி ஒரு தியாகம் பண்றது வந்து எவ்வளவு காரியங்கள் எவ்வளவு அத்தனையும் நமக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். நமக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு சிரமத்தை கொடுக்கும். அதனால இந்திரியனுக்கு வராது, இந்திரியனுக்குமே நமக்கு வராது. அதனால கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவாறால எப்படி அடக்க முடியும்? கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவாறால எப்படி இந்திரியங்கள் அடக்க முடியும்? அவனால் இந்திரியங்களை அடக்கவே முடியாது. அப்ப என்ன பண்றதுன்னா அறக்க முடியாது. அது சன்னியாசிகள் அவளுக்கு மோக்ஷாசனங்கள் பேரு. அவ காரியம் இப்ப விஞ்ஞானத்திலே தெரியாத எப்படி எழுந்து வைக்கணும்? எல்லாரும் நிம்மதியா நாராயண சுவாமி நாராயணன் நாராயணன் நாராயணன் சொல்லி சேர்க்கணும். அந்த சத்தம் சொல்றதுல எல்லாருக்கும் அது உண்டு. எதிர்சுராளுக்கு விகிதம் நாம எந்த நாமாவானாலும் சொல்லலாம். கிரகஸ்தால எந்த பெருமாள் நாமாவும் சொல்லலாம், எந்த நாமாவானாலும் சொல்லலாம். அரையன் எப்பொழுதுமே நாராயண நாராயணனும் சொல்லிட்டு அது மித்திராலாம் கேட்டிருக்கான். உன் பேர் யார்த்த நாமாவை கேட்டம் பண்றது, உன் பேர் எப்படி நீ கீர்த்தம் பண்ற அப்படின்ட்டு. அது என் பேர் இல்லை, அவன் பேர் தான் என் பேர் இல்லை, அவனுடைய பேர் தான் அவனது. நாராயணேதி சத்தியஸ்தி வாகஸ்தி வசவர்த்தி ததாபி நரகே கோரே வதந்தி ஏகபத்தம். அவன் ஆர்த்தாவஷன்னாக சிதிராஸ்த பீதாக ஓரேடுதே வியாதிசு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்தம் விமுக்த துக்காக சுகினோ பவந்தி. அதனால நீங்க எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரி நாராயணா அப்படின்னு சொல்லிட்டா உடனே அவனுக்கு எல்லா துக்கங்களும் மறந்து போயிடுமா? பக்தியோட சொல்லுங்க, அது முடியுமே. வாக்குதான் இருக்கு, நல்ல வாக்கு இருக்கு, அந்த வாக்குல சொல்லலாமே. அப்படி சொன்னோம்னாக்கா நமக்கு அமந்தமா நல்ல வருந்தி எல்லாருக்கும் உண்டு. ஆனால் சன்னியாசிகளுக்கு விகிதம். அதனாலதான் பாருங்க சங்கராச்சாரியர் சீமவங்க கேளுங்க, சீமவங்க கேட்டா எல்லாம் எழுதுவார், கடைசியில நான் முடிப்பார். நாராயண ஸ்மிருதி அப்படின்னு எழுதுவார், நாராயண ஸ்மிருதி அப்படின்னு எழுதுவார். அதே மாதிரி பௌண்டரீபுரம் பிரபாகர சுவாமி அப்படின்னு பார்த்துருக்கேன், சேவிச்சா போறோம் போறோம் நாராயண நாராயண நாராயண. அதாவது உண்மையாக பண்ணா நாராயண நாராயண நாராயண. அதனால எழுதினா போறோம் அங்கலாசாதன பூர்வகம் நாராயண ஸ்மரணம் பண்ணிருக்கோம், நாராயண நாராயண நாராயணன் முடித்தார். அதனால ஸ்ரீமுக்தமாண்டவன் நாராயண ஸ்மரணம் தான் பண்ணுற பொருள். கல்யாணம் நிஸ்தாசம் போன் பண்ணி அடையே எட்டாம் தேதி நவம்பர் எட்டாம் தேதி நிஸ்தாசம் வச்சுருக்கேன்னு போன் பண்ணேன், உடனே ஆண்டவர் நாராயண நாராயண நாராயண அப்படின்னு பேசாரு. அதனால அவன் பாடத்துக்கு ஆனந்தமா இருக்கான். அவாரத்துக்கான இந்த மாதிரி சாந்தி தாந்தி வரும், சாந்தோ தாந்தக பொறுமை சித்திக்ஷு உபரதா எல்லா கர்மாவை விட்டுட்டு நிம்மதியா இருக்கணும், சித்திக்ஷு பொறுமையா இருக்கணும், சமாதிதா சமாதி அடைஞ்சவாளா இருக்கணும், மனசை நல்லா நிலநிறுத்தணும். அப்பதான் ஆத்மீயோ ஆத்மானம் பசியம். தன்னிடத்திலேயே அனுபவ நாம் அனுபவிக்க முடியும். அந்த மரம் தான் வாக்கியங்கள். அதனால சன்னியாசிகள் வைக்கிற அனுபவமா இருக்கிறதே தவிர்த்து சரியை தவிர்த்து ஆளுநா அனுபவிக்கும். கிரகஸ்தருக்கு அது எப்படி அன்வைக்கும்? கிரகஸ்தருக்கு அன்வைக்கவே அன்வைக்காது. கிரகஸ்தனுக்கு இது சந்தாசமா அன்வைக்காது. அதனால ஏன்னா அவங்க அவ்வளவு கர்மாக்கள், அவ்வளவு கர்மாக்கள் நமக்கு இருக்கு. நிச்சயப்படினா லௌகிக கர்மாக்களே இருக்கோம், பெரிய கர்மாக்களே உட்கார்ந்தோம். லௌகிக கர்மாக்கள் எவ்வளவு இருக்கு, அவைகள் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த பெருமாள் நாராயணம் வந்துச்ச அதே போதான் 5 நிமிடத்திலே முடிச்சிருவேன். திருநதியும் 15 நிமிஷம் ஆகும். திருநதியும் கூட வேலைக்கலாம். திருநதியும் ஏதோ நமக்கு எப்படி சௌகரியமோ அப்படிதான். அந்த திருவாரம் நம்ம சேர்க்கிறோம் பாருங்க, சாலக்கிராமம். அந்த சாலக்கிராமம் தான் அது எனக்கு அவனே தேவைங்க முடியாது, அவனே தேவைப்படுவான். எல்லா திருவாரம் நம்மளுக்கு சாலக்கிராமம் தான் சுயம் வைத்தவர்கள் தான். அத்தனை திருவாரத்தில் இந்த மாதிரி அவர்கள் இருக்கான். அதுல திருமுகத்தோட இருக்கிறவா திருமுகம்னா ஓட்ட இருக்கும் பாருங்க, திருமுகம் சொல்லுவான் அந்தம். அத மாதிரி இருக்கிறவன் 4 பேரோ 5 பேரோ இருப்பான். நீ என்ன அப்படி இல்லை, ஒன்று ஒன்றையா இரண்டு இருப்பான். நிறைய ஆண்டவன் போனா நிறைய கொடுத்துருக்கேன் ஆண்டவன் அந்த மூத்தி வந்து அப்புறம் அவன் கொடுத்தா அவன் கொடுத்தா யோசிச்சுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 12 பிறந்தாக்க ஒரு கஷேத்திரம், 7 கஷேத்திரமும் 7 இருக்கா திருப்பதியில. காஞ்சி இருக்கிற ஒரு கஷேத்திரம் இன்னும் கூட ஏதோ மாமில்லாம் தலைன்னு சொன்னான் சேரல. இது விசேஷம். அதனால அந்த வகைக்கு அந்த துரோகம் சேவிக்கிறோம் பாருங்க. சேவிக்கிச்சே நாங்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கீங்க. அந்த மாதிரி சாராடுகிறேன் கிடையாது. சாயங்காலம் கீதா பாஷன் சொன்னேன், 11வது அத்தியாயம் படித்தேன். ஒருத்தருக்கு 12வது அத்தியாயம் ஆரம்பிக்கப்பேன். இந்த ராத்திரி 8 மணி ஆச்சுன்னாக்கா கீதா பாஷன் 11வது அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி சேவிக்கிற மனசுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஆஸ்பத்திரி போனவன் பொண்ணுக்கு அங்க போனமா கல்யாணம் போனமா ஜனசத்தின் இல்லை. அந்த மாதிரி இருக்கு. மீட்டு சமயங்கள்லாம் நிச்சயப்படி எவ்வளவு ஓடணும். அந்த மாதிரி கர்மாக்கள் வைத்திய கர்மாக்கள் நம்பிக்கிட்டு அதுலயும் யாராவது இல்லாம வந்துச்சு எவ்வளவு அவனுக்கு சிரமமா இருக்கு. இப்படிதான் இருக்கிறதுனால இந்த கிரகஸ்தனுக்கு சமதவாதிகள் எல்லாம் சம்பவிக்கவே சம்பவிக்காது. நாம் பிரத்யக்ஷமா பார்க்கிறோம். சுண்டுன உடனும் கோபம் வந்துடுறது பொறுத்துக்கவே முடியல. நிறையபடி காத்தாலேருந்து ராத்திரிலிருந்து இப்படியா அப்படின்னு இருக்குதா இருக்கு. லோகத்தில் எல்லாரும் அனுபவிக்கிறோம். பெருமாள் அதை நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. நமக்குலாம் இவ்வளவு கஷ்டத்தோட மூலம் கொடுத்தாரு. அதெல்லாம் எதுக்கு? நம்ம பாபம் கழியறதுக்கு. நம்ம பாபம் கழியறதுன்னு சொந்த பண்ணுவோம். அதை விட்டுட்டு ஐயோ கஷ்டம் ஐயோ கஷ்டம் கஷ்டப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த பிரகிருதி சம்பந்தம், இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதுனால நமக்கு தமோ குணமும் ரஜோ குணமும் அதிகமாக போயிட்டு அது அதிகமாக போயிட்டுனா நம்ம என்ன பண்றோம்? நாம வந்து கோபத்தாப்பெல்லாம் யாருக்குமே சூக்ஷத்தை புரிஞ்சுக்கவே இல்லை. நம்முடைய பாபங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. லோகத்தை அது நம்பி தள்ளி போகும்போ நம்ம பாபங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா துக்கம் இல்லாமல் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பணம் அனுப்பிச்சா எனக்கு ஒரு சைட் இருக்கார். ஐயோ பாவம் கோடீஸ்வரர். ஆனால் அவன் நிச்சயப்படி தூங்கக்கொள்ள பார்க்கணும் இல்லை. எவ்வளவு அவரை கஷ்டம் பணத்தை வச்சிருக்காங்க. அதனால எல்லாருக்கும் பகவான் அவன் வாழ்க்கை ஏற்ற மாதிரி ஏதோ கஷ்டத்தை கொடுத்துருந்தான். ஏன்னா சோதனை சாய்க்க போறது சுவாமி, ரெண்டு சோதனை. அதனால நமக்கு எத்தனையோ கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் போகணும். ஆனா கிரகஸ்தான புரிஞ்சுக்க முடியல, சன்னியாசிகளுக்கு எல்லாம் போகும். காரணம் என்ன? அன்னைக்கு சொன்ன மாதிரி அவளுக்கு எவ்வளவு காரியம், எவ்வளவு காரியம், ஒரு பலத்தையோ ஆசிரமத்தையோ நிர்ணயிக்கிறது என்பது சாமான்யமாக. ஏன்னா நான் பார்த்திருக்கேன், ஆசிரமத்திலையும் பார்த்திருக்கேன், அவர்களையும் பார்த்திருக்கேன், அவருடைய ஆசிரமத்திலையும் பார்த்திருக்கேன். லோகோகி திணர்ச்சி எல்லாருக்குமே ருச்சி வேற வேற, அதாவது அவாவாளுடைய பிரவர்த்தி வேற வேறையா இருக்கும். உங்க பிரவர்த்தி எனக்கு வேற இருக்கும், அரியனுடைய பிரவர்த்தி தேவையா வராது. ஏன்னா உங்களுடைய பிரவர்த்தி உங்க கர்மாதீகமா நீங்க பண்றீங்க, அரியன் கர்மாதீகமா அரியன் பண்றேன், நம்ம அரியன் கர்மாதீகமா அரியன் பண்ணிருக்கேன். பண்ற சமயத்துல ஒத்தருக்கு ஒத்தர் மனஸ்தாபம் வரும், அந்த மனஸ்தாபத்தை இந்த யதீஸ்வரால் எப்படி அட்ஜஸ்ட் பண்றோம், நித்தியபடி எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு உபதிரவங்கள் நடக்கிறது, இங்க என்கிட்ட சொல்லுவேன் ஆண்டான்னு நேர்த்திக்க. இத்தனைக்கு பராபட்ட சின்ன சுவாமி அவர் சொல்லிருக்க, எத்தனையோ நடக்கும், வைதி காலத்தும் லவி காலத்தும் ஆகாது, லவி காலத்துலேயே அவருக்குத்தர் ஆகாது, வைதி காலத்துலேயே ஆகாது, எத்தனையோ இருக்கு இதுல. நித்தபடி உணவாருக்கு ஆகாரம் போடணும், என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாது, எத்தனை பேர் வருவான்னு தெரியாது, எத்தனை பார்த்து பார்த்து ஒண்ணு பாவம். அவங்கெல்லாம் சேர்க்க சேர்க்க நம்ம பாவங்கள்லாம் போயிடுவோம். இதான் எது சொல்லாலும் அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போட்டா பண்ணிக்கே இருக்கேன். அதனால அவ அத்தனையும் அடைக்கிண்டுதான் எல்லாருக்கும் அக்ஷதம் சேர்க்கிறான், எல்லாருக்கும் அடைஞ்சிட்டு இருக்கா. எப்ப சன்னியாசின்னு பெரிய விஷயம் ஆச்சாரியம், அவர் எல்லாரும் சேர்க்கிறார், எல்லாரும் தான் சேர்க்கிறார், அப்படின்றா இப்படி அவங்க அப்படின்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் அவன் அவங்க என்ன பண்றாருனாக்கா எல்லாரும் தெரியாது அவன் பார்த்து. ஆனா கோயில் அச்சகால போய் நீங்க பாருங்க, அவன் சில பேர் சிலர் சேர்த்தார், சில பேர் சேர்க்கவே மாட்டார், சில சமயத்துல பல பேருக்கு யாருமே சேர்க்க மாட்டார். ஏன் அந்த சர்க்கார் எவ்வளோ ரொம்ப வெயிட் இடம் அதிகம், வெயிட் அதிகம், அதை வந்து கையால தூக்கி நம்ம தள்ள வச்சா தள்ள கையை தூக்கி சின்னதா கை என்ன ஆகும், எவ்வளவு வளைக்கும் கை, எவ்வளவு கை வளைக்கும். அதனால சகாய சேர்த்தா எவ்வளவு வளைக்குமோ அது மாதிரி அக்ஷர சாய்க்கிறது கஷ்டம். அத்தனை பேருக்கும் அக்ஷர சாய்ச்சிட்டே செய்யாத ஒரே செய்யலாம். ஆனா அதையும் நான் சாய்க்கிறதே உலகமா, நாம் கூட சிறார் சாத்திருக்கேன் சுவாமி, இந்த ஐடியும் சாய்ச்சிருக்கேன், ஆனா எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ சிறார் சாய்க்கிறது, அத்தனை பேருக்கும் சாய்க்கணும். அது மாதிரிதான் இதெல்லாம் தீர்ப்பம் சேர்க்கிறது அக்ஷதம் சேர்க்கிறது நம்ம நடந்துட்டு இருக்கோம், அவன் சுகமா இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவன்தான் சுகமா இருக்க நினைச்சிட்டு இருக்கோம், அவளுக்கும் துக்கம் இருக்கு கஷ்டம் இருக்கு. அத்தனையும் மீறி அத்தனையும் மீறி அவ பொறுமையா இருந்து நம்மளால நடந்துருக்கிறார். அதனால சன்னியாசிகளுக்குத்தான் இதெல்லாம் தகும், கிரகஸ்தனுக்கு அதெல்லாம் பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு கூறப்பட்டு சொன்னான். ஆனா சித்தாந்தமோ அது மாதிரி கிடையாது. இந்த சாந்தியா சாந்தமோ தாந்தமோ தான் சமதமாதிரி எல்லாம் எல்லாருக்கும் சமம், எல்லாருக்கும் சமந்தான், எல்லாரும் அப்படிதான் ஆகணும். ஏன் அப்படின்னா பிரம்ம வித்திய பெருமாள பெருமாள் நம்ம நடத்தி நினைச்சிட்டு இருக்கோம், பெருமாளையே நம்ம நினைச்சிட்டு இருக்கணும். திருமணம் அப்ப என்ன ஆகும், வேற சிந்தனையே வரக்கூடாது, வேற சிந்தனையே வரக்கூடாது. சொன்னேன் கீதா பாஷ்யம் அது பதினோராம் அத்தியாயம் அங்க இருக்கிறது நிர்வயிரகா நிர்வயிரகாம் ஜாதி அப்படின்னு இருக்கு. எவன் பயத்தை விட்டிருக்கானோ என்ன அர்த்தம், சமதமாதிகளோட சேர்ந்திருக்கானோ அவன்தான் என்னை அடைவான். எல்லாரையும் அடையமாட்டார், எந்த காரியம் பண்ணாலும் சரி பகவானை குறிச்சுதான் கர்மாக்களை அனுப்பிச்சிருக்கணும். எதை ஆரம்பிச்சாலும் சரி பகவானை உத்தேசித்துதான் அனுப்பிக்கணும். அந்த மாதிரி பண்ணணும். அப்போ நீர்வயிரக நீர்வயிரகன்னு இன்னொருத்தம் வைரம் இல்லாம இருக்கணும், விரோதம் தேசம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம், அதாவது இந்த பிரபஞ்சமே எல்லாமே எந்திரமானுக்கு அதீனமானது. வசீகர் சொல்கிறேன் எந்திரமானுக்கு அதீனமானது தெரிஞ்சுட்டு வந்து எந்திரமானுக்கு அதீனமாகத்தான் இருக்கு. எல்லாரும் நம்ம பிரமாவை செய்யும், நம்ம எல்லாம் பூஜ்யம், பெருமாள் ஒன்றுதான் ஒண்ணு. பெருமாள் சேர்ந்தாலும் நமக்கு எல்லாருமே கொடுவாங்க மரியாதை. அதனால எல்லாத்தையும் அவதான் கொட்டுங்கள். அதனால பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கணும், எல்லாரும் பரதந்திர பெருமாளுக்கு சரீரமா இருக்கிட்டு நம்ம கர்மாதீனமாக பெருமாள் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் நம்மள பண்ண வைக்கிறான், எல்லாத்தையும் நம்மள பண்ண வைக்கிறான். நம்மள இந்த மாதிரி கஷ்டம் சுகம் துக்கம் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க வைக்கிறான். இதுல வந்து எதுக்கு கோபம் வருது, பெருமாள் தானே எல்லாத்தையும் பண்ணி வைக்கிற, அதுவும் நம்ம கர்மாதீனமா பண்ணி வைக்கிற, அதுல போய் எதுக்கு கோபம், என்னத்துக்கு தாபம். சுனிட்டு அபிஜாதியா இருக்கிற இதை சுவைக்கிறார் விசேகமாக அபிஜா சுவைக்கிறார். ஒருத்தர் ரசாக்கா ஒருத்தர் நம்மளோட ஈரா ரசா நம்ம என்ன பண்ணணும், உடனே என்ன பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டான், உனக்கு இருக்கான் திருப்பி கேட்டான் கேட்கிறான், அடி சமைக்கணும் அப்படின்னு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்கா ஆய் அவனால அவனால என்ன சொல்ல முடியும், அவனால ஒண்ணுமே சொல்ல முடியாது. எனக்கு கையை போட்டுக்கோன்னாக்கா அவன் சொன்னதை நம்ம கேட்டோம்னாக்கா நமக்கு ஏன் ரோடு வரப்போகுது, நானேதான் ஆயிடுங்க திருப்பா அவர் சொன்னாலும் நானேதான் ஆயிடுங்க. நம்ம வேலை எழுதிக்கலாம், தப்ப நம்ம வேலை தப்பு இருந்ததுனாக்கா எனக்கு துக்கம் வருது, எனக்கு வசதி வருது, ஒருத்தர் என்ன வையற வையவே அதுவா என்ன வசதி வருவன் அப்படின்னு நான் கஷ்டப்படுறேன், அவர் வசத்துனால நான் கஷ்டப்பட வேண்டாம். நான் என்ன சொல்லணும், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என் பாபம் தான் இந்த இடத்துல பேசி எனக்கு கொடுக்கறது. அந்த சின்ன வர ஏன் வரமாட்டேங்குது, நமக்கு ஏன் கோபம் வருது, மறுதார சொன்னாலும் மத்த பாப்பம் பரமவிதான் என்னுடைய பாபம் தான் காரணம் அப்படின்னு பரதாரவான் சொன்னது. அந்த மாதிரி எல்லாம் நம்ம பேரை ஏற்றுக்கலாமே தப்பெல்லாம், அடையன் தப்பு தான், அடையன் தப்பு தான் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா என்ன வந்துடும். இந்த மாதிரி சொல்லிட்டோம்னாக்கா சமதவாதிகள் கிரகஸ்தனுக்கும் வரும், சன்னியாசாசிரமத்துல வந்துதான் வரும் சொல்லப்படுறேன், எல்லாருக்கும் வந்து எல்லாரும் சாந்தமா சாந்தமாக தான் இருக்கணும், சாந்தனாகவும் சாந்தனாகவும் இருக்கணும், பொறுமையோட இருக்கணும். எல்லாருக்குமே தான் சாஸ்திரம் இருக்கிறது. என்ன சொல்லுச்சு அவன் இது சொல்றாங்க, அகின் சத்தியம் புத்தம் முக்ஷமா புஷ்பம் அப்படின்னு அட்டவிதமான புஷ்பம் கிடைச்சிருந்தது, சர்வபூத தயா புஷ்பம் அப்படின்னா எட்டு விதமான புஷ்பங்கள் இருக்கு, அஹிம்சா பதமம் புஷ்பம் புஷ்பம் அஹிம்சை யாரையும் படுத்தக்கூடாது, வாயால வெய்யக்கூடாது, மனசுனாலையும் இந்தியம் வைக்க கூடாது. அதே மாதிரியாக அவளுக்கு உடம்புனாலையும் படுத்தக்கூடாது. அஹிம்சா பிரதமம் பிரம் துக்கம் எல்லாம் என்ன வச்சு இந்த மாதிரி வந்து க்ஷமா புஷ்பம் சத்தியம் புஷ்பம் குணம் சர்வபூத தயா புஷ்பம் எட்டு வரும் இதெல்லாம் மனது போயிடுச்சு. இந்த மாதிரி புஷ்பங்கள் எட்டு விதமான புஷ்பங்கள் இதான் பெருமாள் நம்ம சமர்ப்பிக்கணும். இப்படி ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும். அதனால எட்டு விதமான புஷ்பங்கள் இது எல்லாருமே அது எல்லாருக்கும் உண்டு. அது யதீஸ்வரருக்கு உண்டுதான் இல்லை, வானப்பிரஸ்தாவுக்கு உண்டுதான் கிடையாது. அது எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்குமே இருக்கிறதுனால இந்த சமத மாதிரி எல்லாம் சன்னியாசிகளுக்கு உண்டுதான் அப்படின்னு இப்படி சொல்லணும். இல்ல இல்ல நாங்க என்ன சொன்னோம், சமதமாக எல்லாம் எப்படி கிரகத்தனை போறோம், அவன் யாகம் பண்றான், சந்தியாவந்தனம் பண்றான், யாகம் பண்றான், அக்னிஹோத்திரம் பண்றான், தானம் பண்றான், தலையை பண்றான், குடும்பத்தை ரசிக்கிறான், அர்த்தனத்தை. அப்ப அவனால இந்திரியத்தை எப்படி நிகழம் பண்ண முடியும், கோபதாபாதியில எப்படி அவனால எடுக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டான். அதனால முடியாது. உடனே அதுக்கு திரும்ப கேட்கிறேன், திரும்ப கேட்கிறேன், அது சொல்லணும், திரும்ப கேட்கிறேன், திருப்பி பதில் கேள்வி அவளுக்கு. சரி, என் கிரகஸ்தன் யாகம் பண்றான், அது பண்றான், இது பண்றான்னு சொன்னி அப்போ இன்றைய நிகிரகம் பண்ண முடியாது. அப்படியான யதீஸ்வரன் பிக்ஷா வச்சுக்கணும், கொஞ்சம் வச்சுக்கோ இறந்து வரணும். பிக்ஷக்கோதில் இறந்து வச்சு அவன் நடந்து போறாளா இல்லையா? அப்ப கால் இன்றைய நாள் செய்யறதா மோதி பிக்ஷாம் தேகி அப்படின்னு கேட்கணும். அது கேட்டுட்டு வாழ்க்கை வேலை செய்யறது, வாழ்க்கை வேலை செய்யறது. அதன் பிறகு அவன் பிக்ஷ பார்க்கிறான், அதை அம்சேகிறார். அம்சேகிச்ச நாக்குக்கு ருசி தெரியுது, மூக்குக்கு வாசனை தெரியுது, கண்ணு அந்த பிக்ஷாவரணம் பண்ணிச்ச கண்ணு வேலை செய்யணும், ஆகாரத்தை பார்த்து பார்த்து தான் செய்யணும், கையால் சாப்பிடுற கை இந்திரியம் அதுவும் வேலை செய்யறது, அந்த மாதிரி சோத்திரியும் வேலை செய்யறது, எல்லா இந்திரியும் வேலை செஞ்சிருக்கு. அப்ப அவன் வந்து அவன் அடங்கினால அவன் வந்து வரல என்ன செஞ்சேன். ஏன்னா பிக்ஷாரணம் பிக்ஷாரணம் பண்ணணும், அதுதான் கிடைக்கிறாரு. அந்த இந்திரிய காரியம் இருக்குன்னா நீ என்ன பதில் சொல்ற அப்படின்னு கேட்டு கேட்கலாம். அதுக்கு அவங்க என்ன, விகித காரியங்கள் எது விதிக்கப்பட்டிருக்கோ அதுலதான் நாங்க சொன்னோம். அது பிக்ஷாரணம் விகிதப்பட்டு விதிக்கப்பட்டிருக்கு. முஞ்சவர்த்தி பண்ணிதான் பிக்ஷா வாங்கிதான் அவன் செய்யணும் அப்படின்னு சாஸ்திரம். அதனால அவன் வந்து இந்த மாதிரி வாங்கிக்கிறார். நீதி காரியம் தான் கூடாது, கோபதாபம் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா அதேதான் கிரகஸ்தனுக்கும். இதான் சமாதானம், கிரகஸ்தனுக்கும் அதே தான். விகித காரியம் யாகம்ன்றது விகித காரியம், யாகம்ன்றது அவன் அனுப்பிச்சு ஆகணும். யாகத்தை யாகத்தை அவன் அனுப்பிக்கிறான், அவன் யாகத்தை அனுப்பிச்சே ஆகணும், யாகத்தை அனுப்பிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றது. கேட்டு யாவத்தியம் அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை எடுத்துட்டு நாம சொல்றோம் ராஜ்யங்கள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. எப்படி சந்தியாவந்தனம் யதீஸ்வரருக்கும் உண்டு, கிரகஸ்தருக்கும் உண்டு, அந்த மாதிரி அவாவா வர்ணாசிரம தர்மங்களை அனுப்பிக்கிட்ட அவாவா வர்ணாசிரம தர்மங்களை அனுப்பிக்கிட்ட எல்லாருக்கும் அந்த இந்திரியன்றது எப்பொழுது வேலை செய்யும். அது தோஷமா எப்படி சொல்ல முடியும், தோஷமாவே சொல்ல முடியாது. அதனால விகித விஷயங்கள்ல இந்திரிய நிகிரகம் பண்ண முடியாது. அது எந்த ஆசிரமா இருந்தாலும் அப்படித்தான் தேயாத்திரை போய் அறியணும். அதுக்கு அவர் பிக்ஷாபனம் பண்ணணும். அது கொஞ்சம் ஒரு கீழ லோகத்தில் சொல்றதுக்கு சோசத்துல அதுக்கோசம் அவர் பண்ற. அந்த மாதிரி கிரகஸ்தன் அவனுக்கும் அனுஷ்டானம் இருக்கு. சன்னியாசி ஆறாவது பண்ணிய பிரமாணத்துக்கு என்ன பண்ணுவாங்க, பதவி சமர்ப்பிக்கணும். ஏதோ தங்கிட்ட அந்த பதத்தை சமர்ப்பிக்கணும். அதுக்காக என்ன பண்ணு, கை ஆட்டணும். அப்ப கை வேலை செய்யலையா, அந்த மாதிரிதான் இங்கே. அப்படின்னா என்ன அர்த்தம், சமத மாதிரிகள் என்ன அர்த்தம் அப்படின்னா, லௌகிக விஷயங்கள்லாம் சாந்தமா இருக்கணும். உள்ளிந்திரியம் வெளியந்திரியம் அதெல்லாம் அடக்கணும். அதே மாதிரியாக காமிகர்மாக்கள் மனச சமாதி சமாதி செய்து இருக்கணும், சமாதி செய்து இருக்கணும். அந்த மாதிரி சொல்லுவாங்க மம்மன் கிடையாது. அதனால அதை பண்ணணும். லௌகிக விஷயங்கள்ல நான் சொல்லணும், விகித விஷயங்களை சொல்லவே இல்லை இந்த சாஸ்திரம். லௌகிக விஷயங்கள் தான் சொல்றேன். அதனால லௌகிக விஷயங்கள்ல இந்த மாதிரி நம்ம சாந்தமா சமதமாக ஒரு சேர்ந்து இருக்கணும். கோபமே வரக்கூடாது, ஆத்திரம் வரக்கூடாது, சண்டை வரக்கூடாது, சாந்தம் சாந்தம் சாந்தம், பொறாமை வரக்கூடாது. இப்படி பொறாமை தான் வருது அவருக்கு. இவ்வளவு எனக்கு இவ்வளவு என்னத்துக்கு பொறாமை, எதுக்கு கோபம், எதுக்கு தேகம், என்னென்ன எல்லாமே நம்ம பிரம்மத்தை சேர்ந்தவா. ஆனாலும் நமக்கு கோபத்தாபத்தில் வரக்கூடாது, எல்லாத்தையும் அடைக்கணும். லௌகிக விஷயங்கள்ல அன்பில் நினைக்கிற அந்த அன்பில் நினைக்கிறான் லௌகிக விஷயங்கள்ல தான் தேவை. ஐதீக விஷயங்கள்ல கர்மா தேவை, அங்க கூட கோபத்தாபம் இல்லாமதான் பண்ணணும். அப்படிதான் அதனால இதுதான் சமாதானம். எனக்கு கோபதாபம் பண்ணலாம், அதனால இல்லாம இருந்தாக்கா அந்த விஷயத்தை தான் இந்த அதிகாரத்தினுடைய பிரதானமான காரணம். அந்த சுவாமி வந்து இந்த சோகத்துல வைக்கிறார்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். இது பொதுவாக அறியனர்கள் சொன்னவர்கள்லாம் அந்த விஷயமா தோணும். ஆனால் இதான் பிராமணிகமான விஷயம் புரிஞ்சுக்கலாம். இதோ பாருங்க, யஜ்ஞாதி வியாபிருதத்வ அனிபிருத கரணே சர்வகாலம் கிரகஸ்தே அயோகாத் பதிசரவிஷயாஹ தேகுணாஹ நித்யயுக்தம் பவத்யாதிஸ்திதானாம் அபி ததுபதிச அநேக தர்மப்ரவர்த்தேஹி தச்சர்வம் சத்யமேதேதி சஹ தததி ஃபலாஹ சித்யனஞ்சாத்ர ப்ரியம் யஜ்ஞாதி வியாபிருதத்வ முதலாளிகள் எல்லாமே எப்பொழுதும் பண்ணிட்டு இருக்காவா. கிரகஸ்து தர்மம் கிரகஸ்து தர்மமானது யஜ்ஞாதி தர்மத்துல அதுல யஜ்ஞாதி யாரு கிடைச்சா அதுதான் என்ன பிரவர்த்தி தர்மத்தை அனுப்பிச்சுட்டு இருக்காவா, பிரவர்த்தி தர்மத்தை அனுப்பிச்சு அப்படி அனுப்பிச்சோம்னாக்கா அதுல எப்படி இன்றி நினைக்கிறான். பர்மகாரம் எல்லா காலத்திலையும் நிச்சயப்படி பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி கர்மா எல்லாம் அனுப்பிச்சு இந்திரிய நினைக்கிறவங்க வராது. அனுப்பிட்ட கரணே கரணம் இந்திரியம் அனுப்பிதம் நிச்சலம், அதாவது நிச்சலமே இல்லை. இந்திரியத்தை அனுப்பிதான் மேலும் இந்திரியத்தை அழைக்காமதான் யாகங்களை பண்ற கிரகஸ்திரி, அதாவது கிரகஸ்து தர்மத்தை அனுப்பிக்கிறவன் அந்த அதிகாரி சாந்தியாதி யோகா இந்திரியங்களே இருக்கிறான் பண்ணியவன். அதனால சாந்தி சாந்தி இதெல்லாம் எப்படி வரும், சமணவாதிகள் எப்படி வரும், அது எப்படிங்கிறத்தை அடக்கிறது, வெளியிலிருத்தை அடக்கிறது அப்படின்னா பிறந்ததே பிறந்தாரு, எல்லா இந்திரியங்களும் அடக்கணும் அப்படின்னு தான் சொல்றது. அது அவனால அசக்தி அனுஷ்டானம், அவனால சக்தியா அவனால் கிடையாது. தே அவனால தே சமாதியோ குணா, சமணவாதிகள் தான் அந்த குணங்கள்லாம். சதித்தர விஷயாக காற்றுடன் வேறுபட்டவன் யாரு, யதீஸ்வரர் வானப்பிரஸ்தான் அவாளுகிறார் அவன் அப்படி தூரபட்சம் நிரூபிக்கிறார். இது அயுக்தம், நம அயுக்தம் பொருந்தவே பொருந்தாது, அசாது அப்படின்னு. என்ன பிரவர்த்தியாதிதான பிரவர்த்தியா, வானப்பிரஸ்தாசிரமம் அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவா, அதுல இருக்கிறவா அந்த நிஷ்ட, அந்த அந்த நிஷ்டையில இருக்கிறவா கூட ததுபதிச்ச அநேக தர்மம் ததுபதி அந்தந்த ஆசிரமம் கன்னியாசாஸ்திரமும் அவருடைய ஆசிரமத்தில் அந்த அந்த காரணமாக வச்சுட்டு அவர் எத்தனை பண்ற அவர் சந்தியாசம் பண்ற அமாரி தந்தத்தை தெரிஞ்சுட்டு இருக்க தந்தம் அவருக்கு சொல்லச்சு திருகண்டம் நம்ம திருகண்டம் அவெல்லாம் ஏகண்டோன்ற தந்தம் பிரதானம் திருகண்டதாரி திருகண்டதாரியா இருக்கணும், அந்த மாதிரி சிகாவானா இருக்கணும், அந்த மாதிரி கையில கூட வச்சுக்கணும் கவுண்டர் சிக்கியான்னு சொல்ற பாத்திரம் இந்த மாதிரி வச்சுக்கணும். வழி தினம் ஒன்றவன் தான் புண்ணபுரம் திரண்ட ஆஸ்தம் சரணாகி சேகரம் சரணாகித ரக்ஷணம் எல்லாம் பார்க்கணும். பாத்திர வஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறாவா, இதெல்லாம் பிக்ஷாச்சரணுக்கு சத்தியாவந்தனம் பண்ற இந்த கர்மாச்சரம் பண்ணுச்சு. இப்ப திருதந்த புஷம் இருக்கணும், கையால எப்படியும் கையில அப்படியே வச்சுருக்கணும், கையில அப்படியே வச்சுருக்கீங்கன்னா என்ன அர்த்தம், கைக்கு வேலை செய்யல அதுக்காக யாரும் பாத்துக்கானே எவ்வளவு இருக்காது. அதனால பிக்ஷாச்சரணம்லாம் இருக்கு, அது கர்மாக்கள்லாம் பாதிச்சு அந்தந்த ஆசிரமத்துல அதை உங்களுக்கு சம்மந்த வகையில் வேணாம் போயிடுவேன். ஏன்னா அது பத்திரமா பார்த்துட்டே இருக்கணும், அந்த திருமணத்துக்கே வேணாம இருக்கணும், பார்க்க வேண்டியா வந்து இருக்காது, பிக்ஷா வாங்கிட்டு பாதி பிக்ஷா கேட்கணும், சந்திராங்கனம் பண்ணிட்டு ஆஜங்கனம் பண்ணணும், அப்ப கை வேலை செய்யறது, கை கண் வேலை செய்யறது, காது வேலை செய்யறது, பால் வேலை செய்யறது, எவ்வளவு காரியங்கள் அதுதான் என்ன செஞ்சேன். அதுக்கெல்லாம் அவங்க எல்லாம் விகிதம் அவளுக்கு விதிக்கப்பட்டது, அதனால அவளை பிரார்த்திக்கிறார், அதனால அவனால் விதிக்கப்பட்டது, அதனால அதை பண்றாவா அப்படின்னு சொன்னாக்க கிரகஸ்தானம் அதான பண்ற, கிரகஸ்தானம் அதான் பண்ற, அவளும் விதிக்கப்பட்ட யாகாதிகளும் பண்ற. அவன சமதமான எப்போ விதிக்கப்படாத லௌகிக விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல பொறுமையத்தை இருக்கணும், ரெண்டு பேருக்கும் நீ சன்னியாசிகளுக்கு அப்படி சொன்னீங்கன்னாக்கா விதிக்கப்பட்டது புஷாச்சரணம், பாத்திரத்தை எடுத்துக்கிறது, தண்டத்தை பிடிக்கிறது, அதனால சன்னியாசனம் நீ சொன்னீங்கன்னாக்கா பிரிக்கப்பட்டதுன்னு. இவாள் அப்படித்தான் யாராவது எல்லாம் பண்றா, அதை இந்திரியம் பண்ண முடியாது. அதுவும் அந்த இந்திரியம் பகிரந்திரியம் வேலை செய்யும். ஆனால் லௌகிக விஷயங்கள் இல்லாம பொறுத்து கொள்ளணும். அவ்வளவுதான், ரெண்டுத்துக்கும் விரோதமே இல்லை. அதனால எல்லாருக்குமே அது புதிதான். இது என்ன விசேஷம், அத்த பலாதி உத்தியானிச்சு புரியும். இதுதான் விசேஷம். கர்மா எந்த விதமாக அனுப்பித்தாலும் சரி, அவாவா அருணாசல கர்மங்களை அனுப்பிக்கிறோம். அனுப்பிக்க எதிரியுமே பணத்தை எதிர்பார்க்க கூடாது. அந்த பணம் எனக்கு தேவைன்னு நினைக்கவே கூடாது. அதனால அதுக்கு எதுவுமே வேண்டாம். அது கிரகஸ்தாசிரமத்திலையும் அப்படித்தான். கிரகஸ்தாசிரமத்தில் முக்கியமே பலசங்க கர்த்தத்துவம் கூடாது, பலசங்கம் கூடாது, கர்த்தத்துவம் கூடாது. எல்லாமே தியாகம் பண்ணணும். அது சன்னியாசாசிரமத்திலையும் அப்படித்தான். அவானும் சத்திய தியாகம் ரெண்டு தான் இருக்கா, நாமளும் ரெண்டு தான் இருக்கோம். இது அகம் மந்திரக்ஷணபுர மந்திரக்ஷண பலந்துதான் நாமனே ஸ்ரீபதேரே அப்படின்றது எல்லாருக்கும் சமானம். சமானமா இருக்கிறதுனால அது சர்வமுமுக்ஷு சாதாரணம். அதனால எதிர்களுக்கு ஒன்றுதான் விசேஷம், சன்னியாதிகளுக்கு கிடையாது அப்படின்னுட்டு ஏன் அதை வச்சுக்கணும்? அது வேண்டாம். அதனால அவளுக்கு வராது அப்படின்னா கூடாது. அது வராது. ஏன்னா எல்லாருக்கும் பொதுதான். அதனால இந்த அந்த பலாதி பல பணம் முதலாளியெல்லாம் விடுறது, கர்த்திருத்த சங்கம் பலசங்கம் இதெல்லாம் விட்டுறதுன்றது துல்லியம். எல்லா ஆசிரமத்துக்கும் அது துல்லியமா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இல்லை. அதனால அது எப்படி அதனாலதான் விவேகம். விவேகம் அப்படித்தான். அதாவது சாதமாதிகரம், கிரகஸ்த தர்மம், சன்னியாச தர்மம் அப்படி பிரிக்காதீங்களோ, பிரிக்காதீங்களோ, எல்லாருக்கும் உண்டு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சங்கிரகத்து சேர்த்து அனுபவத்தை கல்யாக்கிரசிம்ஹாய கல்யாண குணஜாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.